இருக்கு தவிர்க்க கட்டிடுறேன். என்ன மானமுள்ள பொண்ணு மறுதையில கேட்டாக குடியில் கேட்டாக அந்த மாயவரத்தில் கேட்டாக சிவனத்தியோட வந்து சீமையில கேட்டாக சிங்கப்பூரிலும் கேட்டாக நம்ம சின்னமனூரிலும் கேட்டாக கேட்டாக அந்த மாய வரத்தில் கேட்டாக கேட்டாக அந்த மாயவரத்தில் கேட்டாக